Okay. This is for you all. இன்று 10 வருடமாயிரம் நினைவுகள் என்னுள் செதுக்கிக் கொண்டேன். இசியல் உங்கள் வாழ்த்து பற்று சிரித்து மகிழ்ந்து என்னை அறிந்தேன். இன்னுள் இருக்கும் ஆசை வெளிவரவே முயற்சி எடுத்தேனே. பயத்தை கண்டு நானும் முதல் படியை தவித்து இருந்தேனே. என்னால் முடியுமா, முடிஞ்ச நிலைத்து நிற்பேனா, நான் வாழ ஆசைப்படும் வாழ்க்கை வாழ தெரியுமா. யாரிடம் பயந்து நீயும் ஒளிய போகிறாய் என்றேன். கண்ணாடி முகத்தை பார்த்து உன்னால் முடியும் சிந்தித்தேன். கோடான கோடி நன்றி குடும்ப நட்பு உறவினருக்கு, தூணாக எந்த பக்கம் சாய விடாமல் பார்த்ததுக்கு. கோடான கோடி நன்றி உங்கள் அன்பு ஊக்கத்துக்கு, இன்று என்ன சிரித்து வாழும் காலங்களை தந்ததற்கு. நான் நீ நாம் எப்போதும் இசை பயணத்தோடு ஒன்று சேர்ந்து வளரணும். நான் நீ நாம் எப்போதும் ஒன்றிணைத்து ஒற்று பறி நாங்கள் செல்லணும். It's been 10 years. 10 years with all your love and support. I'm honestly blessed, and this won't stop. It won't stop.